लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां बुध युग्म रुग्म व्यामोहत स्थलितरानि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो श्रीदेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यास्तात्त चरणश्रवणत्वकादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। सर्वेभ्यः नमस्कारः। रघुवीरगद्य உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 70வது சூர்ணிகையை பார்க்கலாம். சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையிலும் அடுத்த சூர்ணிகையிலும் ராமனுடைய குணங்களை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். வால்மீகி பகவானுடைய பகவானோட கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது இந்த இடத்துல. வால்மீகி பகவான் போன வழியில சுவாமி தேசிகன் போல இந்த இடத்துல விபீஷண பட்டாபிஷேகத்தை வால்மீகி பகவான் முதல்லயே பண்ணிடுறார். அதுக்கப்புறம் ஹனுமான் பிராட்டியோடைய சம்வாதமும் நடக்கிறது. அதன் பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். விபீஷணன் பட்டாபிஷிக்தனாகவே போய் பிராட்டியரிடத்துல பிராட்டியை சேவிக்க போறான். பிராட்டியை சேவித்த பிறகு பிராட்டியை அழிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் அக்னி பிரவேசம் அப்படியெல்லாம். ஆனால் சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய பரிபூர்ணத்துவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தால் அவன் பிராட்டியோட சேர்ந்த பிறகுதான் கிடைக்கும். எம்பெருமானுக்கு பரிபூர்ணத்துவம் கிடைத்தால் மட்டும்தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது உச்சிதம். பெருமாள் பிராட்டியோட சேர்ந்து பட்டாபிஷேகம் நடக்கணும். பெருமாள் மாத்திரம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அந்த பிராட்டி பார்க்கல அப்படின்னோ, பிராட்டிய மாத்திரம் அவன் சேவிக்க போனான் பெருமாள் இல்லை அப்படின்றதுலயோ சுவாமி தேசிகனுக்கு ஈடுபாடு இல்லை. சுவாமி தேசிகன் அதனால இந்த சூர்ணிக்கிய 70வது சூர்ணிக்கையாக சுவாமி தேசிகன் இங்க அருளி செய்தார். விபீஷண பட்டாபிஷேகம், பிராட்டியோட பெருமாள் சேர்ந்த பிறகு பெருமாளுடைய கைங்கரியத்துல உயிர் நீத்த வானரர்கள் எல்லாருமே இந்திராதி தேவதைகளுடைய ஆக்ஞையினால ஒரு அனுகிரக விசேஷத்தினால மறுபடியும் உயிர் பெற்ற பிறகு பக்த பரிவாரத்தோட பெருமாள் பிராட்டியோட எழுந்தருளி இருக்கும் பொழுது விபீஷண பட்டாபிஷேகம் நடப்பதுதான் உச்சிதம் அப்படின்றதை காட்டுறதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இந்த சூர்ணிக்கைய அருளி செய்தார். இது 70வது சூர்ணிக்கை. விபீஷண வசம் வதீகிருத லங்கைஸ்வர்யா. அடுத்தது 71வது சூர்ணிக்கை. நிஷ்பன்ன கிருத்யா. இந்த ரெண்டு சூர்ணிக்கையிலுமே பெருமாளுடைய பூர்ணத்துவம்ன்ற ஒரு குணமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. விபீஷணனுக்கு வசம் வதீகிருதே கிருத சுவாதீனமாக செய்யப்பட்ட லங்கைஸ்வர்யா, லங்கை ராஜ்யத்தை உடையவனே அப்படி. லங்கா ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் விபீஷன், பெருமாள் இல்ல. ஆனால் இந்த இடத்துல பெருமாள் குணமாக இதை ஆக்கியிருக்க. லங்கா ராஜ்யம் பெருமாளுக்கு கட்டுப்பட்டது. எப்படி? விபீஷணன் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவன். விபீஷணன் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னாலே லங்கா ராஜ்யமும் பெருமாளுக்கு கட்டுப்பட்டதுதான். அதனாலதான் ஒரு ஸ்லோகத்துல லக்ஷ்மணன் கேக்குறதா ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த இடத்துல லக்ஷ்மணன் கேக்குற, அயோத்தியா வேண்டாம், அயோத்தியா சூன்ய தேசம், அங்க நம்ம போ தேவையில்லை, அது பரதனே ஆண்டுகட்டும், அங்க என்ன இருக்கு, இந்த லங்கைய பாருங்க அண்ணா அப்படின்ற. லங்கை எவ்வளவு சொர்ணமயமாவே இருக்கு. இதெல்லாம் எப்போ ஆஞ்சநேயர் அக்னியினாலே தகனம் பண்ணிட்டு போன பிறகு மறுபடியும் ராவணன் குபேரனை அழைத்து இந்த மாதிரி விஸ்வகர்மா மூலமாக மறுபடியும் ரெடி பண்ணிட்டான் லங்கைய ராமன் வரத்துக்குள்ள. ஏன்னா இவர் தான் மொத்தத்தையும் கொளுத்திட்டு போயிட்டாரு. அங்க எப்படி இவ்வளவு சொர்ணமயமா இருக்கும் லங்கை அப்படின்னா, அந்த கேப்ல மறுபடியும் ராவணன் வந்து விஸ்வகர்மா மூலமா மறுபடியும் கட்டிட்டான். இத இங்க காட்டுறதுக்காகவே லக்ஷ்மணன் கேக்குறாரு, இந்த சொர்ணமயமா இருக்கக்கூடிய லங்கையிலேயே நாம இருக்கலாம், அயோத்தியைக்கு போக வேண்டாம், நாம கொடுத்ததுதானே விபீஷணனுக்கு. டே விபீஷணா நீ மந்திரியா இருந்துக்கோன்னு அவன் இருக்க போறான், டே விபீஷணா நீ படைத்தளபதியா இருந்துக்கோன்னு இருக்க போறான். அப்படி இல்லைன்னா அவன் அண்ணாவை சம்ஹாரம் பண்ண மாதிரி இவனையும் சம்ஹாரம் பண்ணிட்டு போயிட்டா சரியா போறது, லங்கை நம்மள்தாரே. அது பெருமாள் சொல்றார், இது நியாயம் இல்லை. வாக்கு கொடுத்தாச்சு ராமோ துவர் நாபிபாஷத்தை, இரண்டாவது வார்த்தையே ராமன் ஒருபொழுதும் சொல்ல மாட்டான். அவனிடத்துல சொல்லியாச்சு, அவன் வந்து நம்ம கிட்ட பிரார்த்திச்சுட்டான். அவன் தான் பிரார்த்திச்சானே, என்ன பிரார்த்திச்சான் அவன், என்ன சொன்னான், ஞாபகப்படுத்தி பாருங்கோன்னா லக்ஷ்மணன். பரித்யக்தாமயா லங்கா, நான் லங்கைய விட்டுட்டேன் நானே. அவன் தான் லங்கைய விட்டுட்டானே, அதுக்கப்புறம் எதுக்கு அவனை கிட்ட திருப்பி கொடுக்கறது? அப்படி இல்லை, நாம என்ன சொன்னோம், நீ என்ன சொன்ன, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச கடற்கரையிலேயே நீ என்ன சொன்ன, நான் என்னைக்காவது நான் கொடுத்த வாக்க மாறி இருக்கா? அன்று தம் நோக்த பூர்வமே, ஏற்கனவே கிஷ்கிந்தா காண்டத்திலே சொல்லியிருக்கோமா இல்லையா, ராமோ துர்ணாபிபாஷத்தே. அதனால அவனுக்கு என்ன தேவையோ அவனுடைய சொத்தை நாம் அவனிடத்துல கொடுத்துடணும். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, அவன் ராட்சசாலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவனிடத்துல இல்லை, அவன் தர்மாத்மா. இதான் நம்ம பார்த்தோம். அதனால ஸ்வராஜ்யே வச லங்காயாம் மயா தத்தே விபீஷணா நத்வாம் தர்சயித்தும் சக்தாக சேந்திராக அப்படி திவௌகசாக. ஆரண்யகாண்டத்துல சொன்ன வார்த்தை இது. ஆகையினால விபீஷன் இப்படிப்பட்டவன், அந்த விபீஷணனுக்கு நாமோ அனுகிரகம் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லை. மேலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுன்ற லக்ஷ்மணனை பார்த்து, அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சத்தை ஜனனி ஜென்மபூமிஸ்து சொர்க்காரபி கரீயசி அபி ஸ்வர்ணமயி லங்கா. இது லங்கமயமாக இந்த இது இருந்தாலும் கூட நமே லக்ஷ்மண ரோச்சத்தை, லக்ஷ்மணா எனக்கு பிடிக்கல இந்த நகரம். ஏன் அப்படின்னா ஜனனி ஜென்மபூமிஸ்து சொர்க்காரபி கரீயசி, தாயுமா இருக்கட்டும் தாய்நாடும் இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான், சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தது ரெண்டுமே. அதனால ஒரு தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவா, இந்த ஜனனி ஜென்மபூமி சொர்க்காரபி கரிய சீன்றத்துக்கு ஏத்தா போல தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவா, தாயாவது நம்மள 9 மாசம் சுமக்கிறா, தாய்நாடு நம்மள 90 வயசு வரைக்கும் சுமக்கிறதுன்னு ஒரு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவா. ஆகையினால ஜனனி ஜென்மபூமி சொர்க்காரபி கரியசி, சொர்க்கத்தை காட்டிலும் சிறந்தது தாயும் தாய்நாடுன்ற. ஆகையினால என்னவா இருக்கட்டும் லங்கை எனக்கு பிடிக்கலன்னு, ஆனால் லங்கை யாருக்கு சொந்தம், பெருமாளுக்கு சொந்தம், விபீஷணனுக்கு சொந்தம் இல்ல, பெருமாளுக்கு சொந்தம். இதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார், விபீஷணனுக்கு சுவாதீனமாக செய்யப்பட்ட லங்கா ராஜ்யத்தை உடையவனே, தன்னுடைய சொத்து, அந்த சொத்தை அவனுக்கு கொடுக்கிறான். ஒரு பக்கம் ஒரு பட்சம் இப்படி அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை போராடி அவனிடத்திலே கொடுத்தான், ராவணனோடு போராடி. இது இரண்டாவது பட்சம். சரி, வால்மீகி பகவான் இதை பின்னாடி தானே சொன்னார், முன்னாடி தானே சொன்னார், இதே இவர் பின்னாடி சொல்றார். இவருக்கு அதுல சுவாமி தேசிகனுக்கு அதுல இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா, பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்து விபீஷணன் அனுகிரகம் பண்றதுலதான் சுவாமி தேசிகனுக்கு இஷ்டம் இருக்கு. வானரர்கள் எல்லாரும் பழைச்சுட்டா லங்காதி லங்கையில இந்திராதி தேவதைகள் மூலமா, ராமனுக்கு எப்ப சந்தோஷம் இருக்கு? பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா மனசுல ஒன்னும் வெளியில ஒன்னும் வேஷம் போட முடியாது இல்லையா, மனதளவிலையும் சந்தோஷத்தோட இருக்கணும், உடல் அளவிலையும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், இப்படி இருக்கணும். அதுதான் பூர்ணத்துவம், பரிபூர்ணாதான் இருக்கணும். சுவாமி ஜெயசிங்கன் சொல்ற பரிபூர்ணத்துவம் எங்க வரும்? காகுஸ்தம் பரிபூர்ணார்த்தம் திருட்வா ராமம் சுரோத்தமா. ராமாயணத்துல வால்மீகி பகவானே சொல்றாரு, ராவண வதம் பண்ணி இந்திரன் சொல்றான் பெருமாளை பார்த்து, ராவண வதம் பண்ண பிறகு பிராட்டியோட சேர்ந்த பிறகுதான் பெருமாளுக்கு பரிபூர்ணத்துவமானது வருது. மேலும் வானர வீரர்கள் எல்லாரும் பிழைத்த பிறகுதான் பெருமாள் பரிபூர்ணராகவே ஆறார். ஆகையினால சுவாமி தேசிகன் பிரகாரம் பார்த்தால் சில நிகழ்ச்சிகளை முன்னாடி அனுசந்திக்கிறதும் சில நிகழ்ச்சிகளை பின்னாடி அனுசந்திக்கிறதும் சுவாமி தேசிகன் போற வழி ரொம்ப பிரமாதமாகவே இருக்கு. அதனாலதான் ரகுவீர கத்தியத்துல காகாசுர விற்பாந்தத்தை அயோத்தியா காண்டத்திலேயே சொன்னார். ஏன் அப்படின்னா அந்த விற்பாந்தத்தை அங்க சொல்லணும், இந்த விற்பாந்தத்தை இங்க சொல்லணும்ன்ற ஒரு வழி வச்சுட்டு இருக்க. இப்ப பெருமாளுடைய ஒரு குணங்களை வர்ணிக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் அப்படின்ற அப்படினால பெருமாள் குணங்களை கிரமசக வர்ணிக்கிறார் அப்படியே ஒன்னு ஒன்னா. அதனால சீதையை ஏத்துண்ட பிறகு பட்டாபிஷேகம் வருவதுதான் ஒரு ரசம். அதே போல வானர வீரர்கள் எல்லாரும் இந்திரனுடைய வரமாக ஒரு வரத்தின் காரணமாக உயிர் தெழுந்து வந்த பிறகு பட்டாபிஷேகத்தை சொல்றதுதான் ஒரு உசிதம் அப்படின்றதுனால எந்தெந்த கிரமத்துல எதது வரணும்ன்றது சக்கரவர்த்தி திருமகனுக்கும் நம்முடைய ஆச்சாரிய சார்வபோமனான சுவாமி தேசிகனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால இந்த விபீஷண பட்டாபிஷேகம் பண்ண பிறகுதான் ராமனுக்கு எல்லா கவலைகளும் தீர்ந்தது அப்படின்னு. தொய் கிஞ்சித் சமாபண்ணே கிம் காரியம் சீதையா மம, சுக்ரீவனிடத்தில் சொன்னார் யுத்தகாண்ட ஆரம்பத்துல ராவனோட துவந்த யுத்தம் பண்ண போயிட்டான் சுக்ரீவன். இந்த குரங்கு வாழையெல்லாம் சுட்டின்னு இருந்தார், கொஞ்சம் குரங்கு புத்தியை ஓரமா வச்சுட்டு நீ போயிட்டேன்னா சீதையோட என் காரியம் எனக்கு என்ன காரியம்ன்ற. அப்படி தன்னுடைய பக்தாளுக்கு ஒரு முழு உரிமையை கொடுக்கறதுன்றது பெருமாளுடைய எண்ணம். இது எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் ராமாயணத்துல. ஆகையினால விபீஷணனுடைய ராஜ்யத்தை விபீஷணத்தை கொடுத்து நிஷ்பண்ண கிருத்தியா பூர்ணமா நிறைவேறி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உடையவன் பெருமாள் அப்படின்ற தெரியும். சரண்யனுடைய காரியம் என்ன அப்படின்னா சரணாகத்தர்களை ரட்சிக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அபியசிஞ்சன் ச தர்மாத்மா சுத்தாத்மானம் விபீஷணம் அப்படின்னு சொன்னாங்க. பட்டாபிஷேகத்தை பண்ணி அவருடைய சுவாதீனத்தினால அந்த லங்கா ராஜ்யத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சபடியினாலே அவர் நிஷ்பண்ண கிருத்தியர் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அகம் ஹத்மா தசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி சத்யமே தத் பிரவீமிதே. முன்னாடி வாக்கியம் வார்த்தை கொடுத்தார், வாக்கு கொடுத்தார் யுத்தகாண்ட ஆரம்பத்துல, நான் பண்ணி வைக்கிறேன் உனக்கு பட்டாபிஷேகத்தை, தசக்ரீவனை ஒழிச்சுட்டு உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யம் அப்படின்னார், அதை இங்க நிறைவேற்றி கொடுக்கிறார். காரியம் பூர்த்தி ஆயிடுச்சு அந்த முன்னாடி சொன்ன காரியம். அப்ப இவனுடைய காரியம் பூர்த்தியான அப்படின்னால இவன் நிஷ்பண்ண கிருத்தியன், செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை நன்றாக செய்து முடித்து விட்டான் ராமன். அப்போ விபீஷணன் சொன்ன வார்த்தையும் நிறைவேறிடுச்சு, சுக்ரீவனிடத்துல சொன்ன வார்த்தையும் நிறைவேறிடுச்சு, ரிஷிகளிடத்துல சொன்ன வார்த்தையும் நிறைவேறிடுச்சு, தேவர்களிடத்துல சொன்ன வார்த்தையும் நிறைவேறிடுச்சு. அப்படி எல்லாம் நிறைவேறிடுச்சு, காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டான். அப்ப ஒன்னு நிறைவேறல, இன்னும் பரத நடத்துல கொடுத்த வாக்கு நிறைவேறல, அதனால அதுக்கு தயாரா கிளம்பணும். நாளைக்கு பரத நடத்துல சேர்றது தாசன், நாளைக்கு பார்க்கலாம்.